வச்சான், சிரிக்க சிரிக்க வச்சான், முதல் முதலாக வித விதமாக மயக்கம் போட வச்சான். ரோஜா செண்டு நானாக கண்டு ராஜா வண்டு தானாக நின்று, ரோஜா செண்டு நானாக கண்டு ராஜா வண்டு தானாக நின்று, ஆட்டமாடி பாட்டு பாடி ஆசை என்ற ஊஞ்சலாடி வந்தான். தேடிப்பாரு இங்கே தேவலோகம் எங்கே, தேடிப்பாரு இங்கே தேவலோகம் எங்கே, ஒரு முறை என்னை சேர்ந்தவர் தன்னை அனுப்பி வைத்தேனங்கே. அல்வா துண்டு ஆடுவதைக் கண்டு அன்பே என்று பாடுவதைக் கண்டு, அல்வா துண்டு ஆடுவதைக் கண்டு அன்பே என்று பாடுவதைக் கண்டு, ஆட்டம் போடும் கூட்டத்திலே ஆடியிருக்கும் நோட்டத்திலே வந்தே. கண்டு அன்பே என்று பாடுவதைக் கண்டு, ஆட்டம் போடும் கூட்டத்திலே ஆள் இருக்கும் ஓட்டத்திலே வந்தே.